தன் சந்தானங்களில் சொல்லியதால் விஸ்வாசத்தை மாயத்திடுவார் புஸ்தரதி சத்தியமதான சைலாவதனம் கனகம் போ சோதிச்சீடே வைதிக வாழ்க்கும் சொந்த சபை உதயம் சேர்ந்தோனே. க்ரூஷின்மை தலஜாயிச்சோல் வலபாகத்தா முடிமுடையுள்ளது கண்டப்போ சகதேர்மார் நீங்கள் நானாவிதயாதனையையும் பூசீராதே கலருதிரத்தால் தவளிமயங்கள் குளவாக்கி பீடகளே வெண்ணிகமசிவாயே ஸ்நேகிச்சோ தன்யன்மார் நீங்கள் ஸ்வர்கங்களிலே தும் ஸ்மரணம் நல்கா.